ശ്രീമാധവാന്വയസുദാംബുധിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാ രംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമുക്തിം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യദി വരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരസീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാദ്യഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. പോണ ആറാവത് ശ്ലോകത്തില് പ്രസിദ്ധി പെട്ട സുഖബ്രഹ്മ മഹർഷിയുടെ ശ്രീമദ് ഭാഗവതിലെ ക്വചിത് ക്വചിത് മഹാഭാഗാ താമ്രപ്രണി നദി എത്രന്ന് இந்த நம்மாழ்வாருடைய அவதாரத்தை ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடி இருக்கிறார். சுகபிரம்ம வாயிலிருந்து இன்னைக்கும் பொய்யே வராது. ஏன்னா ஆச்சாரியர்களே மகத்தான ஆச்சாரியர், அவர் மகான், அப்படிப்பட்டிருக்கிறவர். நம்மாழ்வாருடைய அவதாரத்தை ஸ்ரீமத் பாகவதத்துல சூச்சிப்பிச்சிருக்கார். அந்த நம்மாழ்வார் தான் பாதுக. பாதுக வேற இல்லை, நம்மாழ்வார் வேற இல்லைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏழாவது ஸ்லோகத்துல ராமே வனம் ரஜி பங்கிரதே பிரசூத்தே ராஜ்யபவாத சகிதே பரதே ததாரி ஆஸ்வாசயே கைவ கோசலவாசினஸ்தான் சீதேவசேத்வமபி சாஹசவிருத்திராசீ. அதி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சாதித்திருக்கார். ஹே பாதுகையே, ராமே ஸ்ரீராமனானவர் வனம் காட்டை பிரஜதி அடைந்தபோது பங்கிரதே தசரத மகாராஜாவானவர் பிரசுத்தே தாங்க முடியாததான ஒரு மிக அதிகமான துக்கத்தை அடைந்தபோது, அதாவது அந்த துக்கத்தினாலேயே அவர் மரணித்து சொர்க்கம் போன போது Bharate Bharatanaru Bharatanaru Rajya Pavada Anda Ayodhya Rajyathinudaiya Pattathai Thaan Ottu Kondal Adu Thanakku Apavadamagum Piraruvaiya Yetchukkalukkum Pechukkalukkum Adu Karanamaga Irukkum Endru Nilaikku Chakiyee Romba Bayandhirundapozhu Tadhaanee Anda Takka Samayathile Twamapi Neeyum Sridheva Ramanudaiya Pathiniyaana Sridheyai Polave Sahasavruttihi Asihi அதுல சேது வருகின்றார். ராமனோடு சீதை எப்படி காட்டுக்கு போனாலோ அந்த மாதிரி ஒன்னையும் சாத்திட்டு காட்டுக்கு எழுந்தார் ஸ்ரீராமன். அப்படி போனதுனால கைவ வேறு யார்தான் கோசல வாசினா இந்த கோசல தேசத்திலே அயோத்தியை தலைநகராக கொண்ட தேசத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தான் அந்த புது ஜனங்களை ஆஸ்வசத்து யாரால அவளை சமாதானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது இதனுடைய பரிச்சன்னா கே பாதுவையே ராமன் காட்டுக்கு எழுந்தருடைய அச்சு தசருடைய ஆக்கியை மேல புத்திர சோகத்தினாலே தசரன் மரணமடைந்து விட்டார். பரதரோ ராஜ்யத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார். அந்த சமயத்தில் ஒன்ன அயோத்திக்கு அனுப்பாக போனால் கோசல ஜன தேசத்து ஜனங்களுடைய அந்த சாபத்தை யார் தூக்குவார் அப்படின்னு கேட்டார். அதாவது ஸ்ரீ நாகமுனிகளுக்கு பெருமாள் ஆழ்வார சாதிக்காத போனால் நமக்கு ஆச்சாரிய பரம்பரைங்கிறதே இல்லாம போயிருக்கும் அப்படிங்கறதுதான் இவருடைய உத்தரவு. யசந்தருடைய ஆஜ்ஞையினாலே அதாவது கைகேயை கேட்ட வரத்தினாலே ராமன் காட்டுக்கு போகும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. பத்னியான சீதையும் போறாள். பர்த்தாவை தெரியாம என்னைக்கும் பத்னி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதுனால சீதை போனது ரொம்ப சரி. அது மட்டுமில்ல, பர்த்தாவோட பாரியா எப்போதும் கூட இருக்கிறதுங்கிறது ரொம்ப வசந்த காரியம். அது ஒரு நல்ல நெறிமுறைதான். அதை யாரும் கூடாதுன்னோ இல்லைன்னோ மறுக்க முடியாது. தசரதனோ மரணம் அடைந்து விட்டார். எல்லாரும் வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்களும் பரதன்தான் பட்டம் ஏற்படும்னு சொல்லி அவரை ரொம்ப வற்புறுத்தார். ஆனா அந்த பட்டத்தை அவன் ஏற்பதற்கு மறுத்து விட்டான். ஏன்னா கோசல தேசத்துல இதுவரைக்கும் இல்லாத அபவாதம் தனக்கு வந்துடுமோங்கிற பயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது இந்த ராஜ்யபாரத்துல துளியும் பரதாழ்வானுக்கு இஷ்டம் இல்லைங்கிறதும் வாஸ்தவம். அவனும் ராமன் அழைச்சிட்டு வரேன்னுட்டு காட்டுக்கு போறான். நான் போய் ராமன் அழைச்சி வரேன் நிச்சயம். அப்படி ஒருவேளை ராமன் வர மறுத்தானே ஆனால் நானும் காட்டிலேயே தவக்கோலத்திலேயே மரபுடி தரித்து அவருடைய தங்கி அவருக்கு லக்ஷ்மணனை போலே சுசூஷ பண்ணிகின்றிருக்கேன்னு ஒரு முடிவை பண்ணி அவனும் எல்லாரோடையும் சேர்ந்து காட்டுக்கு புறப்பட்டு போனான். பரதன் ஏன் பட்டம் ஏற்கல எப்படிங்கிறத ஆலோசனை பண்ணோம்னா, முதல்ல அவனுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, அப்படி அவன் பட்டம் ஏற்றுக்கொண்டானே ஆனால் மிகப்பெரிய அபவாதமானது அவனுக்கு வந்து சேருங்கிறது ரெண்டாவது. அரசு உரிமையுள்ள அண்ணனை காட்டு கணிச்சுட்டு இவன் முடிசூட்டி கொண்டான் அப்படின்னு எல்லாரும் அவனை இயேசுவர் வழிபடுத்துவர். அதனாலே அவனுக்கு பயம், எங்க தனக்கு அபவாதம் வந்து சேருமோங்கிற பயத்தினாலேயும் அவன் ராஜ்யவாரத்தை ஏற்கவில்லை. சரி, இப்போ பரதனும் காட்டுக்கு போயாச்சு, ராமனும் வல்ல, எத்தனையோ பிரார்த்திக்கும் வரமாட்டேங்கிறார் ராமன். இப்போ இவனும் காட்டிலேயே ராமனுக்கு சிசுக பண்ணிட்டு தங்கிட்டான்னு வச்சுருக்கோம். இந்த அயோத்தியாவை பத்தி என்ன, இந்த அயோத்தியா வாசிகளுக்கு யார் ராஜாவா இருப்பா, அவளை சமாதானம் பண்ணக்கூடியவர்கள் யார் தான் இருப்பா, அவளை தேற்றி ஆஸ்வாசனம் பண்றதுக்கு யாருமே இல்லாத சொல்லுவாரு. அப்போ நாட்டை யார் ஆடுவது, ராஜா இல்லாத தேசத்தை எதிரிகள் அபதம் சொல்லுவார்களே, என்ன பண்றது, ஒரு இக்கட்டான நிலை அயோத்திக்கு வந்தது. சீத பேர்லையும் தப்பு இல்லை, ஏன்னா பர்த்தாவோட பத்னி இருக்கணுங்கிறது சாஸ்திரம், அதனால அவள் காட்டுக்கு வந்தது ரொம்ப தர்மமான காரியம்தான், அது ரொம்ப ஒப்புக்கொள்ளக்கூடியதுதான். சரி, சாஸ்திரம் என்ன சொல்றது, பிதா ரக்ஷதி கௌமாரேன்றது, ஒரு பெண் எப்பொழுதும் தனிமையிலே இருக்கக்கூடாது. கல்யாண ஆர பரியந்தம் அவளுடைய இளமையிலே அவள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பிலே இருக்க வேண்டும். திருமணமாகிய பின் கணவருடைய பாதுகாப்பிலே அவள் இருக்க வேண்டும். அவளுக்கு வார்த்தகம் கிழத்தனம் வந்தபோது தன்னுடைய பிள்ளை பெண்களுடன் அவள் வாழ வேண்டும். இதுதான் தர்மம் இசைந்த வழி. ஆனால் அந்த காரணத்தினால சீத வல்லேன்னு சொன்னா அது சரிதான், அதை யாரும் ஒண்ணு தப்பு சொல்ல முடியாது. ஏ பாதுகையே, உனக்கு அந்த சாதகமான நிலை துணிக்குற பொருந்தாதே, ஆனாலும் நீ ராஜ்யபாரம் ஏற்க அயோத்திக்கு திரும்ப வந்தாய். ஒருவேளை நீயும் வல்லேன்னு வச்சுக்கோ, இந்த நாட்டு மக்களுடைய கதிதால் என்ன, ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுடைய நிலையை பார்த்து இந்த அயோத்தியா மக்களை பத்தி யாரும் சிந்திக்கவே இல்லையா. மூத்தவன் இருக்கும்போது இளையவன் சாழ்வதுங்கிறது ஒரு பெரிய அபவாதமான காரியம், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ராஜ்யபாரத்தை ஏற்காமல் பரதன் மறுத்து விட்டான். ராமனே சொல்லியும் கூட சத்ருகன் எனக்கும் ராஜ்யபாரம் வேண்டாம், நான் பரதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே சுமித்திரையாலே பெறப்பட்டவன். அதே மாதிரி எங்க அண்ணா லக்ஷ்மணன் கூட ராமகைங்கரியத்துக்காகவே சுமித்திரையாலே பெறப்பட்டவன். அதனால எங்க ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் தான், இதே தவிர ராஜ்யபாரம் எங்களுக்கு ஏற்றதில்லை. நாமும் சரி லக்ஷ்மணா, நீ போய் நாட்டை ஆளுன்னா உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் அம்சர்வம் கட்சியாக ஜாகிரத்தில்னு, உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் எனக்கு நோக்கிய தவிர ராஜ்யபாரத்துல எனக்கு புரிய நிற்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மணனும் ராஜ்யபாரத்தை ஏற்படுத்தும் மறுத்து விட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நம் சுவாமி தேசிகனுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சாதிக்கிறார். இங்கே ஒரு அர்த்தசுக்ஷம் இருப்பதாக நம் ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். சுவாமி தேசிகன் சாதித்ததான ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம்ங்கிறதான பிரௌடமான அந்த சாஸ்திர கிரந்தத்தில் பிரதான பிரதிதந்திராதிகாரம்னு வந்தார். அதுல சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியரான அப்புள்ளார் சாதிச்சார் அப்படின்னு சுவாமி தேசிகன் விசாரித்திருக்கார். சேஷி உகந்த கைங்கரியங்களையே சேஷன் எப்போதும் செய்து வர பிராப்தம். இங்கே நம் சம்பிரதாயத்திலே நாதமுனிகளுக்கு ஆச்சாரியராக நம்மாழ்வாரை எம்பெருமான் காட்டித் தந்தருகிறார். அப்படி அவர் நமக்கு வருடவில்லையானால் நமக்கெல்லாம் இப்போ இந்த ஆச்சாரிய பரம்பரையே நாம் அனுஷ்டிக்கிறோமே அது வந்தே இருக்காது. அப்போ எம்பெருமான் எம்பிராட்டி பரியந்தம் இப்போ நம்ம ஆச்சாரிய பரம்பரை மாறுபட்டி சொல்லிட்டு இருக்கோமே அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்மாழ்வர் தான் இந்த லோகத்துல முதல் ஆச்சாரியராக இருந்தார். அவர் நாதமுனிகளுக்கு யோக திசையிலே ஆச்சாரியராகி தன்னுடைய சதுர்பிரபந்தங்களையும் ஏனைய ஆழ்வார்கள் அள்ளி செய்ததான 19 பிரபந்தங்களையும் நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். அது முதலாக குரு பரம்பரை இன்னி வரைக்கும் நமக்கு அதிச்சின்னமா வந்திருந்திருக்கு. சரி, இப்படி நமக்கு குரு பரம்பரை அதிச்சின்னமா வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னா சாட்சாத் அதுபாதி தான். அவ யாரு? நம்மாழ்வாருடைய ரூபம் ஷடபோதம். பாதுக ஆதிசேஷனுடைய அவதாரம்னு தெரியும். சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறவடியாம், உயிரிழந்துடையாம், புண்பட்டாம், புண்புடையாம், புதுமாற்று அரவுன்னு முதல் திருவந்தாதியிலே உயிரிழாவது மத்திய குத்தமாச்சாரியார். இப்படி சேஷாவதாரமான லக்ஷ்மணன் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாதகர சுகதச்சதேன்னு ராமனை பிரிய மாட்டேன்னு அவனுடைய காட்டுக்கு போய் கைக்கறிய மாட்டான். இந்த அவதாரத்துல பாதுவியும் சேஷவிருத்தியை மேற்கொண்டாள். அது ராமன் மிகவும் உகந்த கைக்கரியம் தான். ஆனா சேஷி திருவுள்ளமாக பாதுவை நாட்டுக்கு திரும்பினாள். ராமன் தானே பரதனுக்கு பாதுகை ஏழை பண்ணி கொடுப்பான். அப்போ ராமனுடைய அபிப்பிராயம் என்ன? பாதுகை அரசாளவனும் என்பதுதானே. அப்ப சுவாமி உகந்த ஏவல் தொழிலே கைங்கரியம்னு சொல்லும் போது அந்த தனக்கு சேஷியான ராமபிரான் எதை சொல்றானோ அதை கேட்டு அதன்படி நடப்பதுதானே அவனுக்கு கைங்கரியம் பண்றது. அதனால பாதுகையும் எந்த மறுப்பும் சொல்லாமல் பரதன் சிறமேல ஏறிக்கொண்டு அயோத்திக்கு திரும்பித்து அதனால சேஷி உகந்த திருமுள்ளமாக இந்த பாதுகை நாட்டுக்கு திரும்பினாலே சேஷ விருத்தியிலே அதாவது ஆதிசேஷன் தான் ஆதியிலேருந்து எம்பெருமானுக்கு பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு பேரே ஆதிசேஷன் பேரு ஆனந்தனுக்கு. அந்த ஆதிசேஷனுடைய நடவடிக்கைக்கு கிஞ்சித்தும் பிசகாமல் இந்த பாதுகையும் அதை பார்க்கலாம். இப்போ இளைய பெருமானுடையவும் இந்த பாதிகளுடைய அவதார விசேஷமான அந்த திருவடிநிலையாழ்வாருடையவும் அதாவது பாதிகளுடையவும் பிரவிற்த்தி நிவர்த்திகளிலே தெரிந்து கொள்வது இது திருமந்திர அர்த்த அனுசந்தானத்துக்கு குறிப்பாக அப்புள்ளார் அருள் செய்த பிறகுமே சுவாமி தேசிகன் ரகசிய பிரயோசாரத்தில் சாதிக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நாட்டு மக்களை பற்றி, கோசல தேசத்து பிரஜைகளை பற்றி ராமனோ சீதையோ லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருகனோ அரசாள உண்மை உள்ள அனைவரும் புள்ளியும் செய்யவில்லை. ராமனுடைய சொல்லின்படி அவன் சொல்லியபடியே பாண்டவ ராஜ்யபாரம் பண்ணிட்டு அதனால இவர்களை காட்டிலும் ஜனங்கள் மேலே பீதியுள்ள அந்த அயோத்தியாவாசிகள் தாபமடையக்கூடாதே என்று நினைப்புயர்ந்த நினை நினைவுள்ள இந்த பாதுகளுடைய மகிமைதான் என்ன? அதனால இந்த பாதுகளுடைய மகிமை சொல்லத்தரமென்று சொல்ற நம் சுவாமிஜி சுரமுகிந்து இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான வியாக்கியான தலைப்பிட்டு கவிதா ஜிய சிம்ஹாய கல்யாண பிரசாரிகே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.